ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீவாசரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷ்மாத்மரக்ஷணை தித்வயுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூதமனர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாஸ்ரயாமஹாம் ஜன்மாத்யஸ்யயதோன்வயாதிதரதச்சாத்தேஷவிக்னஸ்வராட்டேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தியத்சூரயஹ தேஜோவாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. தர்மப்ரோஜிதகைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர க்ருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹ தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிருதத்ரவசம்யுதம் விவத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய விஷயங்கள். முதல் அத்தியாயத்தில் சூத பௌராணிக்கரை பார்த்து சௌனகாதி முனிவர்கள்லாம் கேட்டார், பகவான் கிருஷ்ணர் வந்து தேவகி வசுதேவருக்கு வந்து அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் செய்தாரோ, பலராமனாக ஆதிசேஷன் அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் செய்தார், மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம்னு பகவான் என்னென்ன அவதாரங்கள் எடுத்திருக்காரோ அந்த லீலைகளையும் சொல்லணும், பகவானுடைய அவதாரம் முடிஞ்சு பகவான் அந்தர்தானமானதும் கலி காலம் பிறந்த பிறகு தர்மம் யாரை சரணமடைந்தது என்றெல்லாம் முதல்ல கேள்வி கேட்டா. இந்த அத்தியாயத்தில் இதி சம்பிரஷ்ன சங்கிருஷ்டோ விப்ராணாம் ரௌமஹர்ஷணிஹி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்கிரமே. இரண்டாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். இப்படி கேள்வி கேட்டதும் சந்தோஷப்பட்டாரா சூத பௌராணிகர்? சந்தோஷப்பட்டார். இது சம்பிரஷ்ன சம்ஹிஷ்டர். சம்பிரஷ்ட சம்ஹிஷ்டான என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் ஏதாவது சில விஷயம் கேட்கும் பொழுது உடம்புல மயிர்கூச்சம் ஏற்படும் இல்லையா, அதுக்குதான் சம்பிரஷ்ன சம்ஹிஷ்டான்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். இவா கேட்ட கேள்விக்கு சூத்தருக்கு உடம்பெல்லாம் மயிர்கூச்சம் ஏற்பட்டுதான். ஏன் அப்படின்னா, அவ கேட்ட கேள்வி அப்படி ஒரு அற்புதமான கேள்வி. விப்ராணாம் ரௌமஹர்ஷணிஹி, ரோமஹர்ஷணருடைய புத்திரர் இவர், அதனால இவருக்கு ரௌமஹர்ஷணின்னு பேர் சூத்தருக்கு. ரோமஹர்ஷணர் ஏற்கனவே சொன்னோம், ரோமஹர்ஷணர்னா என்ன அர்த்தம், அவர் சொல்ற கதைக்கு எல்லாருக்கும் மயிர்கூச்சம் ஏற்படுமா, ரோமஹர்ஷணருங்கிறவர் சொன்னார். அதனால அவருடைய பையன் இவர் ரௌமஹர்ஷணி. பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்கிரமே. பொதுவா நாமெல்லாம் உபன்யாசம் பண்றவால சேவிக்கணும், அவளை தான் நமஸ்காரம் பண்ணணும். கதை சொல்றவாலையோ பாகவதம் ராமாயணம்லாம் சொல்லி கொடுக்கிறவா வாத்தியார், அவெல்லாம் குரு, அவளை சேவிக்கணும், இதுதான் சம்பிரதாயம். ஆனா இங்க கேக்கிறவால சேவிக்கிறார் சூதர், கதை கேட்கிறவால சேவிக்கணுமா? அப்ப உங்களெல்லாம் சேவிச்சுட்டு தான் நான் கதை சொல்லவே ஆரம்பிக்கணும், அப்படி சொல்லலாமா? அப்படின்னா காரணம் ஒரே விஷயம், பக்தா ஸ்ரோதா நாராயணா, கேட்கிறவனும் நாராயணன், சொல்றவனும் நாராயணன். அப்ப சொல்றவனும் கேட்கிறவனும் பகவானே அப்படின்னும் பொழுது இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏது? இன்னொன்னு, பகவத்குணம் கேட்கிற ஆள் இல்லைன்னா யாருக்கு போய் சொல்றது? சுகர் சொன்னார், சனை சனைஹி பாகவதம் பட்டன் அப்படின்னு. சுகர், சுகபிரம்ம முனிவர் ஒரு கிளிய பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், குயில பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அவருக்கு கிளி குயில்ங்கிற பேதமே கிடையாது. மனுஷாளுக்கு தான் கதை சொல்லணும், மிருகங்களுக்கு சொல்லக்கூடாது. இது மிருகம், இது மனுஷன், இது மரம், இது வந்து புருஷன், இது ஸ்திரீ அப்படிங்கிற பேதமே இல்லாதவர் சுகர். எல்லாமே பிரம்மமா இருந்தது. அதனால என்னன்னா எல்லாத்துக்கும் உபன்யாசம் அவர் பண்ணார். மீராபாய், மீராபாய் கையில ஒரு கிளி வச்சுட்டு இருப்பா. கிளி இல்ல, மைனா, மைனா. அந்த மைனாவை பார்த்து சொல்லுவா, ராதே கிருஷ்ண போல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல், ராதே கிருஷ்ண போல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல், ராதே கிருஷ்ணா சொல்லு. அந்த மைனாவுக்கு உபன்யாசம் எப்பார், அந்த மைனா வச்சுதான் மீராபாய் பாடுவா. அதுபோல எந்த ஒரு மகாத்மாக்களும் கையில ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. ராமானுஜர் சுவாமி, ராமானுஜர் கையில ஒரு கிளி வளர்த்தாராம், அவர் ஒரு கிளி வளர்த்தார். சுவாமி ராமானுஜர் கிளி வளர்க்கும் பொழுது என்ன சொன்னார்னார், குலசேகர குலசேகரா என்று கூவு அப்படின்னார். அந்த கிளிய பார்த்து எல்லாரும் பெருமாளுடைய நாமத்தை தான் சொல்ல சொல்லுவா. ஸ்ரீரங்கம் போனா ரங்க மண்டபம்னு இருக்கு, ஸ்ரீரங்கத்தை கிளி மண்டபம்னு இருக்கு. கிளி மண்டபத்தில் இருக்கிற கிளிகள்லாம் ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா ரங்கான்னு கூவிண்டே இருக்கும். ஆண்டாள் சொல்றா, துவாரகையில ஒரு கிளி மண்டபம் இருக்கான், அந்த துவாரகையில் இருக்கக்கூடிய கிளிகள்லாம் கூட்டில் இருந்தபடி கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். அந்த கிளிகள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுமா துவாரகையில. இப்படி மீராவுடைய கையில இருக்கிற கிளிய பார்த்து ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு. சுவாமி ராமானுஜர் மட்டும் ராதே கிருஷ்ணாவோ நாராயணாவோ இப்படி எல்லாம் சொல்ல சொல்லாம குலசேகரா என்று கூவுன்னாராம். ஏன்னா பெருமாள் பேரை விட ஆச்சாரியனுடைய பேரு சொல்றதுக்கு மகிமை ஜாஸ்தியம், பெருமாளை விட ஆச்சாரியனுக்கு மகிமை ஜாஸ்தின்னு. பெருமாளை விட எப்படி ஆச்சாரியனுக்கு மகிமை வரும் அப்படின்னா, அந்த பெருமாளிடத்துல ஒரு ஜீவனை கொண்டு போய் சேர்க்கறதே ஆச்சாரியன் தானே. அப்ப ஆச்சாரியனுக்கு தான் மகிமை, பெருமாளுக்கு அந்த அந்த திறமை இல்லையா. தானே தான் தன் பெருமை அறியாதுன்னு வேற சொல்லுவா, பெருமாளுக்கு தன் மகிமை என்னன்னே தெரியாது. இன்னதுதான் மகிமை அப்படின்னு பெருமாளுடைய பெருமாளுடைய மகிமைய அளந்துடவே முடியாதுன்ட்டான். அப்போ இங்க பெருமாளால முடியாத காரியத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களால முடியும் அப்படின்னு பாகவதமும் சொல்றது, சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆச்சாரிய திருநாமத்தை சொன்னா அதுக்கு இன்னும் நமக்கு மகிமை அப்படிங்கறதுனால சுவாமி ராமானுஜர் அப்படி சொன்னார். இப்ப எதுக்கு இதை சொன்னோம் அப்படின்னா, சேவிக்கிறது அப்படின்னும் பொழுது கதை கேட்கறவால முதல்ல சேவிக்கணும்னா, ஏன்னா அவ இல்லைன்னா கதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. கதை யாருக்கு சொல்ல முடியும்? இது சம்பிரஷ்ன சங்கிருஷ்டர், உடம்பு சிலிர்த்து போயிடுத்து. எதனால என்ன, பகவத் குணம் சொல்ல போறோம் அப்படின்னதுமே உடம்பு சிலித்தெடுத்தான் இருக்கு. இது சம்பிரஷ்ன சங்கிருஷ்டஹா, மேலும் மேனி சிலித்தது. எதுக்காக? நைமிசாரண்ய கஷேத்திரத்துல உட்கார்ந்து பகவத்குணம் சொல்ல போறனே அப்படின்னு மேனி செலுத்தாராம். இது சம்பிரஷ்ன சங்கிருஷ்டஹா. ஏன் மேனி செலுத்தார்னா, தகுந்த அதிகாரிகளான சௌனகாதி முனிவர்கள் எதிர உட்கார்ந்து தான் பகவத்குணம் சொல்ல போறேன் அவளுக்கு அப்படிங்கறதுனால மேனி செலுத்தாராம். இது சம்பிரஷ்ன சங்கிருஷ்டஹா. மேலும் என்னன்னா, பகவத்குணம் சொல்லக்கூடிய ஒரு பிறவி எடுத்தனே அப்படின்னு மேனி செலுத்தார். வேற எங்கேயோ எதையோ பண்ணிட்டு இருக்காம பகவத்குணம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு பிறவி அக்ஷத பகவான் போட்டா தான் உண்டு. அதனால மேனி அதை நினைச்சு மேனி செலுத்தார். இது சம்பிரஷ்ன சங்கிருஷ்டகா. மேலும் என்னன்னா, தன்னுடைய ஆச்சாரியன் தன் நாக்குல பகவத்குணம் வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணலன்னா இப்படி பகவத்குணம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சாரியனை நினைச்சார். ஆச்சாரியன்னா குரு, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப அந்த குருவை நினைச்சுண்டு ஆரம்பிக்கிறார். எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவே புத்ரேதி தன்மயதயா தரவோபிதேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதிதிர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். அப்படி ஆரம்பிச்சார் நதுமே சூத பௌராணிகர். தன்னுடைய ஆச்சாரியனை முதல்ல சேவிக்கிறார், நினைச்சுக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியனான வேதவியாசர், வேதவியாசர் வந்து ரொம்ப கவலைப்பட்டாராம். எதுக்கு கவலைப்பட்டார்னர், தனக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு வேதவியாசர் கவலைப்பட்டார். மகாபாரதத்துல வேதவியாசர் சொல்றார், உலகத்திலேயே எதுடா உயர்ந்த சுகம் அப்படின்னா, உலகத்திலேயே உயர்ந்த சுகம் எதுன்னா பிரம்மஸ்பரிஷம்னு எழுதுறார் வேதவியாசர். பிரம்மத்தை ஸ்பரிசிக்கிறது, தொடர்றது, உணர்றது உலகத்திலேயே உயர்ந்த சுகம். அவன் அவனை போய் கேட்டான், அவன் ஒரு ஒரு சுகம் சொல்லுவான் உலகத்துல. நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா லோகோ பின்ன ருச்சிகின்னு சொல்லியிருக்கு. லோகத்தில் இருக்கிறவாள்கிட்ட போய் கேட்டா ஒருத்தர் புதுசாக படம் பார்த்தா அதுதான் சுகம்னு சொல்லுவான், ஒருத்தர் சுண்டல் சாப்பிட்டாதான் சுகம்னு சொல்லுவான், ஒருத்தர் வந்து அப்படி ஜாலியாக நடந்து போகிறத ஒரு சுகம்னு சொல்லுவான், ஒருத்தர் சினிமா பாட்டு கேட்கறத சுகம்னு சொல்லுவா. அது அவளுடைய ரசிக்கிற தன்மை, லௌகீகமாக இருக்கிறவாளுக்கு லௌகீக சிந்தனை. ஆனால் ஞானிகள்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவா உண்மையான சுகம் எது அப்படின்னா பிரம்மஸ்பருஷம், பகவத் சிந்தனை. பிரம்மஸ்பருஷம்னா வேற ஏதோ கண்ணுக்கு தெரியாதது இல்லை, பகவத் குணத்தை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கிறதே பிரம்மஸ்பருஷம்தான். அந்த ஆனந்தம் வந்துடுத்துனா அப்புறம் வேற எதுலையுமே நமக்கு வந்து எண்ணம் வராது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மஸ்பருஷ சுகம்தான் உயர்ந்த சுகம் அப்படின்னு வியாசர் எழுதி, அதை விட ஒரு சுகம் இருக்கான்னு அவரே கேள்வி கேட்டார். அதை விட எது சுகம் அப்படின்னா அப்ப சொல்றார் புத்திரஸ்பருஷம் அப்படின்னு. ஒரு தம்பதிக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய தொடக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கே, அந்த ஸ்பருஷ சுகம் உலகத்துல எதுக்குமே ஈடு கிடையாது. சாட்சாத்து தசரதனே தனக்கு புத்திரன் இல்லைன்னு கவலைப்பட்டார். 60,000 வருஷம் தர்மத்தில் இருந்த அவர் தனக்கு புத்திரன் இல்லைன்னு கவலைப்பட்டார். மமலாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமீதி மதிர்மம. கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை வேண்டாமான்னு கேட்கிறார் தசரதர். மமலால என்னால கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை வேணுமே அப்படின்னு மமலாலப்யமானஸ். இன்னொன்னு சொல்றாரு, கூப்பிட்டுக்கிறதுக்காவது குடும்பத்துல ஒரு குழந்தை வேணுமேங்கிற. டேய் அப்படின்னா என்னப்பா ஒன்னும் இல்ல இருக்கியான்னு தெரிஞ்சுக்க தாண்டா கூப்பிட்டு. அப்படி கூப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணுமா? மம லாலப்பியமானசிய, ஒரு இல்லறத்தானுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னா கலகலகலகலன்னு இருக்கணுமா, பசங்க இருக்கணுமா? அப்ப இருக்கா அந்த ஆத்துல இருக்கா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவெல்லாம் தெரிஞ்சுப்பான். சைலண்டா இருந்தா தெரிஞ்சுக்க மாட்டான். குழந்தை இருந்தா தான் அட்டகாசமா இருக்கும். அதனால அதுக்கு ஒரு குழந்தை வேணுமா? மம லாலப்பியமானசிய. அப்புறம் சொல்றார் லால்யமானசியன்னு ஒரு அர்த்தம், குழந்தைய கொஞ்சற வயசு, அப்புறம் குழந்தையால கொஞ்சப்படுற வயசுன்னு. குழந்தையால எப்படி நம்ம நம்மள யார் கொஞ்சுவான்னா, குழந்தை நம்மள அப்பா அம்மாவை கொஞ்சுமா? எப்பன்னா அப்பா அம்மா குழந்தை மாதிரி வயசாயிடுவா பாருங்க, வயசாகி கை கால்லாம் நடக்க முடியாம உடம்பு சரியில்லாம அப்பாவோ அம்மாவோ படுத்த படுக்கையாவோ இல்ல ஜுரமோ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம வயசான நிலை இருக்கும் பொழுது அப்போ அந்த அப்பாவை பையனோ பொண்ணோ அப்பா கஷ்டப்படாதப்பா நான் பாத்துக்கிறேன்பா நீ கவலைப்படாதப்பா நீ சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பா நீ சாப்பிட்டு இருந்தா போரும்பா உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பாவை கவனிச்சுக்கிற ஒரு வயசு இருக்கு பாருங்க, அதுக்கு லால்யமான. இதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு தசரதர் கேட்கிறார். அதுபோல இங்க வியாசர் தனக்கு ஒரு பையன் இல்லையேன்னு கவலைப்பட்டார். எதுக்குன்னா வியாசர் கவலைப்படுறது குழந்தை தன்னை கூப்பிடணுங்கிறதுக்காகவோ அப்பாங்கிறதுக்காகவோ அதுக்கெல்லாம் இல்லை. பின்ன எதுக்காக? பெரிய நிதி வச்சுட்டு இருக்கார் வியாசர், பாகவதம்ங்கிற நிதி. அந்த நிதிய புத்திரனுக்கு சொத்து கொடுக்கணும் பையனுக்கு அப்படின்னா எது சொத்துன்னா வீடா பணமா பங்களாவா காரா எதிரா சொத்துனா? உண்மையான சொத்து ஒரு அப்பா ஒரு பையனுக்கு கொடுக்கணும்னா பாகவதத்தை கொடுத்தாதான் சொத்து. பாகவத ராமாயணம் தான் சொத்து. ஏன்னா மற்றதெல்லாம் அழிஞ்சிடும். உலகத்துல அழியாத வஸ்து அப்படிங்கிறது பகவத் குணம் மட்டும்தான். பகவானுடைய குணங்களை கேட்கறது, பகவானுடைய குணங்களை சொல்றது, இது என்றைக்குமே அழியாது. அதனால அப்படி ஒரு அழியாத சொத்தை பாகவதத்தை சுகபிரம்ம முனிவர் அவருக்கு வியாசர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால்தான் தனக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு கவலைப்பட்டு அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்தார். அந்த புத்திரன் பிறந்தார், அந்த புத்திரனை பிறந்த அன்னைக்கே காட்டுக்கு போயிட்டார் சுகர். காட்டுக்கு போன அவரை துரத்திண்டு புத்திரேதி தன்மயதயா தரவோபி நேதுஹும், புத்ரா புத்ரா புத்ரா ஏ புத்ரா அப்படின்னு கத்திண்டே போறார் வியாசர். சுகர் உடனே என்னப்பா கூப்பிட்டியா அப்படி திரும்பணுமே. சுகர் என்னன்னு, புத்திரனாவது அப்பாவாவது, அப்பாவும் இல்ல புத்திரனும் இல்ல எல்லாம் பகவான் தான் அப்படின்ட்டு அவர் போயிட்டு இருக்க. அவருக்கு பேதமே தெரியல, யாருக்கு? சுகருக்கு. வேத வியாசர் வந்து புத்திரான்னு கூப்பிடுறார், பையன்னு தான் அப்பா இவர் பையன் அப்படின்னு அவருக்கு பேதம் தெரியுது. இப்படி கூப்பிட்டுட்டே போறா. அங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு குளத்துல தேவதாஸ்திரிகள்லாம் வஸ்திரம் இல்லாம அத கரைக்கு மேல கட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கா. 16 வயசு சுகர், வஸ்திரம் இல்லாம அவர் நடந்து போகும்பொழுது இந்த தேவதாஸ்திரிகள் ஐயோ ஒரு பையன் வரானே அப்படின்னு ஓடி போய் வஸ்திரத்தை எடுத்து மானத்தை மறைச்சிக்கலையா. இவா பாட்டு இவா குளிக்கிறார், அவர் பாட்டு அவர் போயிடுறார். வந்து அவர் அங்க நிக்கல, அவரும் இந்த ஸ்திரீகள் குளிக்கிறான்னு எட்டி பாக்கல. ஆனா அங்க புத்திரான்னு கூப்பிட்டு வந்த வியாசர் இருக்காரு, அந்த குளத்தாங்கரையில வந்து அப்படி நின்றதும் ஏ புத்திரான்னு உடனே இவா ஓடி போய் புடவை எடுத்துட்டான், மானத்தை மறைச்சுட்டான். உடனே வியாசர் கேக்குறார், வயசான கிழவன் என்ன பார்த்து நீங்க இப்படி வஸ்திரத்தை எடுத்து மானத்தை மறைச்சிக்கிறீங்களே, என் 16 வயசு பையன் இப்படி போனா அவனை பார்த்து நீங்க அப்புறம் எதுவும் பண்ணலையே என்ன காரணம்னா. உடனே அவ சொன்னா, நீங்க கேட்கறதே இதுதான் காரணம்னா, உங்க பையன் வந்து எங்கேயாவது நான் 16 வயசு பையன் இங்க நின்றுட்டு இருக்கேன் இப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது விசாரம் பண்ணாரா? அப்ப நீங்க மட்டும் விசாரம் பண்ணிட்டேலே, அப்ப உங்க பையனை விட உங்களுக்கு மதிப்பு குறைச்சல் தான் சுவாமி அப்படின்னு அவ சொன்னாள். அப்படி சொல்லிட்டு நம்ம பாகவதம் எங்கேயாவது படிக்க முடியுமா? வியாசருக்கு அப்படி ஒரு குறைவு இருந்தது, குறை இருந்தது, ஸ்திரீகள் குளிக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக வந்து நின்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் எங்கேயாவது நம்மளால படிக்க முடியுமோ? ஏன்னா வியாசர் யாரு? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, சாட்சாத் விஷ்ணு தான் வியாசர், வியாசர் தான் விஷ்ணு. வேதத்தை பிரித்தவர், நான்கு வேதங்களா செய்தவர், சர்வசாஸ்திரங்களையும் எழுதினவர், 18 புராணத்தை எழுதினவர், மகாபாரதங்கிற இதிகாசத்தை கொடுத்தவர், இவ்வளவு விஷயம் இருக்கக்கூடிய வியாசர் போயும் போயும் ஒரு ஸ்திரீகள் குளிக்கிறத பார்த்தவருக்கு என்ன ஆகணும்? பின்ன ஏன் அவர் அப்படி ஒரு நிலை அவருக்கு வந்ததுன்னா, இது வியாசருடைய மதிப்பை குறைக்கிற விஷயம் இல்ல, சுகருடைய மதிப்பு லோகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக வியாசர் தன் மதிப்பை குறைச்சி காட்டின்றார். அம்பரீஷனுடைய சரித்திரத்துல சுக்கராச்சாரியார் போய் துர்வாசர் போய் இப்படி பண்ணிட்டு வாரா, துர்வாசரிய இப்படி பண்ணிட்டார்னா, அம்பரீஷனுடைய பக்தி லோகத்துக்கு நிரூபணம் ஆகணுங்கிறதுக்காக தன் மகிமைய துர்வாசர் குறைச்சின்றார் அப்படின்னு தான் அங்க கதை. அப்ப அது போல இந்த இடத்துல அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வியாசருக்கு ஒரு நமஸ்காரம், அவருடைய புத்திரனுக்கு நமஸ்காரம். வியாசர் கருணையினால சம்சாரினாம் கருணையாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். கருணையினால இந்த பகவத்குணத்தை கொடுத்த வியாசருக்கு ஒரு நமஸ்காரம், அவர் புத்திரன் சுகருக்கு நமஸ்காரம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. சாட்சாத்து பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய நரநாராயண பகவானுக்கு நமஸ்காரம், சரஸ்வதி தேவிக்கு, வியாசருக்கு. இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம்னு நமஸ்காரம்ங்கிற நமஸ்காரம்னா சேவிக்கிறா. பாகவத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவாளெல்லாம் சேவிக்கணும்னு இங்க சொல்லித்தரான். சுகர், வியாசர், நாராயணன், நரன், சரஸ்வதி தேவி, இவர்களுக்கெல்லாம் நாம ஒரு ஹிருதயத்தில் அவளெல்லாம் நினைச்சுண்டு பாகவதத்தை ஆரம்பிக்கணும்னு. அதனால இந்த இடத்துல சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, அப்பேற்பட்ட அந்த பகவத்குணம் சொல்லணும் அப்படின்னதும் உபன்யாசம் அப்படின்னாலே எதுனா கிருஷ்ண கதையை சொல்றதும் உபன்யாசம்ட்டா. அதனால இந்த இடத்துல சொல்ற, சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷதே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்ப்ரசீததி வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானம் ச எதஹைதுகம். அதாவது பக்தி அப்படின்னாலே பகவான் கிருஷ்ணனிடத்தில் செய்யக்கூடிய விஷயம்தான் பக்தி. அதுலேயும் அந்த பக்தி வாசுதேவனிடத்தில் இருந்தால் தான் பிரயோஜனம் நீங்கள் சொல்கிறா. மேலும் என்னன்னா, வேற ஏதாவது ஒருத்தன் அடுக்கு மொழியில கடகட கடகடகடன்னு என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு பேசினாலும் அது ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணுமா. கிருஷ்ணனை பத்தி விஷயம் அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லும் போது அதுக்கு தான் பிரவச்சனம்னே பேரும். மத்த எது சொன்னாலும் ஏதோ சொல்றா, என்னமோ பேசுறா, என்னமோ சொல்லிட்டு இருக்க. 10,000 பேர் போறாளே, அது அசத்துகள் அப்படிதான் போவா. பகவத்குணம் கேட்க கூட்டமே இல்லையா, எதுலையும் சாரத்தை தெரிஞ்சின்ற வாளுக்கு தான் அது பிரயோஜனம். எல்லார் கையிலையும் முத்து கிடைச்சிடாது. கடல்ல போய் குதிச்சு மீன் எடுக்க போறவனுக்கு மீன் வேணுங்கிறவனுக்கு மீன் தான் கிடைக்கும், நாத்தம் முடிச்ச மீன் தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்றவனுக்கு, அதுக்கும் கீழே போறவனுக்கு அந்த கிசலயங்கள்லாம் கிடைக்கும், சங்கு மாறி இருக்கிறதெல்லாம் கிடைக்கும், சின்ன சின்னதா இருக்குமே. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்றவனுக்கு சங்கு கிடைக்கும். இன்னும் நல்லா முயற்சி பண்றான், அடி ஆழத்துக்கு போறான்னா அவனுக்கு முத்து கிடைக்கும். எல்லாருக்கும் முத்து கிடைச்சிட. அப்ப முத்து கிடைக்கணுங்கிறவனுக்கு கோடி பேர் மீன் பிடிக்க போனாலும் ஒத்த ரெண்டு பேருக்கு தான் முத்து கிடைக்கிறதுனா, அது போல கோடி பேர் அசத்தான அல்பமான விஷயத்துக்கு தான் போவாளே தவிர முத்து மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சில பேர் தான் வர முடியும். அதனால இந்த இடத்துல சொல்றா, தர்மஸ்வனுஷ்டி தப்பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயாம் நோத்பாதையே எதிரதிம் ஸ்ரமயேவஹி கேவலம். தர்மஸ்வனுஷ்டி, அதாவது ஒரு மனிதன் பண்ணக்கூடிய தர்மம் அனுஷ்டானம் இதெல்லாம் கிருஷ்ணனிடத்துல அவனுடைய கதையை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒருத்தனை கொண்டு வரலன்னா, அப்ப இவன் பண்ற அத்தனை தர்மம் அனுஷ்டானமும் ஜீரோன்னு அர்த்தம். ஸ்ரம ஏவகி வீண் ஸ்ரமம்னு சொல்லிட்டார். கிருஷ்ணனிடத்துல பக்தி வராத எந்த ஒரு தர்மமும் அனுஷ்டானத்துக்கும் வேல்யூ கிடையாது அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை எப்படிலாம் உலகம் சொல், அதாவது எப்படிலாம் மகாத்மாக்கள் சொல்றா, வதந்தி தத் தத்வவிதா தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தியதே. அந்த பகவான பிரம்மம்னு சொல்றா, பரமாத்மான்னு சொல்றா, பகவான் சொல்றா. ஒரே வஸ்துதான், பிரம்மம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தியதே. பிரம்மம்னு சொன்னாலும் பரமாத்மான்னு சொன்னாலும் பகவான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். எப்படி ஒரே அர்த்தம் ஆகும்? ஜலம்னு சொல்றோம், அன்னைக்கே சொல்லிட்டேன் போன வாரமே. சரி, ஜலம்னு சொல்றோம், சில பேர் தீர்த்தம்னு சொல்றா, இன்னும் சில பேர் தண்ணின்னு சொல்றா, சில பேர் நீர் அப்படிங்கிறா, சில பேர் வாட்டர் அப்படிங்கிறா, சில பேர் பானின்னு சொல்றா, சில பேர் நீலு அப்படின்னு சொல்றா, சில பேர் வெள்ளம்னு சொல்றா. எந்த பாஷையில சொன்னாலும் ஒரே அர்த்தம் தானே. தண்ணின்னு சொன்னாலும் வாட்டர்னு சொன்னாலும் நீர்னு சொன்னாலும் ஜலம்னு எல்லாம் ஒண்ணு தானே. ஒரே வஸ்துவை பல பேரா சொல்ற, ஒருத்தர் செயின்னு சொல்றா, ஒருத்தர் மோதிரம்னு சொல்றா, ஒருத்தர் வளையல்னு சொல்றா. செயின் வளையல் மோதிரம் எதுவா இருந்தாலும் தங்கம் தானே. எல்லாம் தங்கத்திலேருந்து தான் செயின், தங்கத்திலேருந்து தான் வளையல், தங்கத்திலேருந்து தான் தோடு. தங்கத்துல அப்ப தங்கம், தங்கத்தை செயினா பண்ணதுனால அது வேற மாறிடுமா, இரும்பா மாறிடுமான்னு. தங்கத்தை வளையலா பண்ணி போட்டுட்டோம்னா அது தங்கம் இல்ல, வளையல் இரும்பா போயிடுச்சுன்னு யாரும் சொல்லிடுவாளா? அதுபோல பிரம்மம் பரமாத்மா பகவான் அப்படின்னு எதை சொன்னாலும் ஒரே வஸ்துவை தான் சொல்றது, அது கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனை தான் வந்து தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச தேய பூஜ்யஸ்ச நித்யதா. அந்த கிருஷ்ணனை தான் ஏக மனசுனால அவனுடைய குணங்களை கேட்டு அதை பாடிண்டு இருக்கணும். மேலே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்றா, அப்படி பண்றதுக்கு பேரு அந்த கிருஷ்ணனை மட்டுமே நினைச்சுண்டு அவன் குணங்களை கேட்டுண்டு அவனுடைய கதைகளை கீர்த்தனமா பாடுறது, இதுக்கு ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதா, இதுக்குதான் பக்தி யோகம்னு பேர். அப்பேற்பட்ட அந்த பக்தி யோகம் நமக்கு கிடைச்சிடுத்துனா பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்கசிய ஜாயதே வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக கஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. யாருடைய ஹிருதயத்தில் ஆயிரம் சிந்தனைகள் ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கோ அவன் பகவத்குணத்தை கேட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக, சர்வ சம்சயங்களும் என்ன ஆகும்னா கஷீயந்தே, நஷ்டம் அடைஞ்சிடும். எப்பனா பகவத்குணத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி பகவத்குணத்தை கேட்கணும். அதனால இந்த இடத்துல சொல்றா, முமுக்ஷுக்கள் ஞானிகள் இவர்கள்லாம் பகவானை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவா, பகவானை மட்டும்தான் தியானம் பண்ணுவா. அவளுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹம் வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாஹ வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. வேதம் படிக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த வேதத்தினுடைய பிரயோஜனம் வாசுதேவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்திராதி தேவர்களுக்கு யாகம் பண்றா ஒருத்தர், யஜ்ஞங்கள் பண்றா எதுக்காக? ஏதோ ஒரு உலக பலன் எதிர்பார்த்து. ஆனா யஜ்ஞங்கள் எதுக்காக பண்ணணும்னா வாசுதேவன் பகவான் பிரீத்தி அடையணும், அவனுக்காகத்தான். யோகாபியாசம் பண்றான்னாலும் வாசுதேவனுக்காகத்தான். சர்வ கர்மாக்கள் பண்றா அதுவும் வாசுதேவனை பொருட்டு தான். ஞானத்தை அடையணும்னு ஒருத்த முயற்சி பண்ணான்னா அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் அந்த ஞான சொரூபன், ஞானத்தை கொடுக்க வேண்டியவன் சாட்சாத் வாசுதேவன். ஆனா அந்த ஞானத்தை அவன்தான் கொடுக்கணும், ஆனா அதுக்கு அவனைத்தான் நாம பூஜை பண்ணணும். அதனால வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹா, தபசுக்கு பிரயோஜனம் வாசுதேவன் தான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் வாசுதேவ பரோ தர்மஹா, தர்மம், தர்மத்தை செய்யணும் அப்படின்னாலும் எதுக்காக தர்மம் செய்யறோம்? எங்க குடும்பம் தழைக்கணும், எங்க குலம் எல்லாம் சௌக்கியமா இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. பெருமாளுக்கு இஷ்டமா இருக்கும், கிருஷ்ணனுக்கு இஷ்டமா இருக்கும். ஏன் மாட்டுக்கு போய் புல்லு கொடுக்கறேன்னா, அது பண்ணினா ஏதோ பெரிய யாகம் பண்ணினா பலன், அதனால கடன் எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டா அப்புறம் வியாதி வராது. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கடன் போனாலும் வியாதி போனாலும் என்னன்னா என்னைக்காக இருந்தாலும் உயிர் போக தான் போகுது. உயிர் போயிடுத்து அப்படின்னு சொன்னா அப்ப கடன் இல்லாதவன், இவன் வந்து வியாதி இல்லாதவன் அப்படிங்கறதுனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டான். என்ன இருந்தாலும் அவன் செத்து போயிட்டான், அவனை ஒரு பணம் தான் சொல்ல போறா. அதனால இந்த இடத்துல வாசுதேவ பரோ தர்ம, தர்மத்துக்கு பிரயோஜனம் வாசுதேவனை நினைச்சுண்டு பண்ணணும். ஒரு மனுஷன் கதியே இல்லை, வேற யார போய் கதின்னு அடையறதுன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வாசுதேவனை தான் கதியா வச்சிருக்கணும் அப்படின்னு இங்க பாகவதத்துல அழகா சொல்ற. அதனால இந்த இடத்துல சொல்றா, அப்படி எல்லாம் வாசுதேவனை பொருட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த வாசுதேவனை புடிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு என்னன்னா, மாயை அப்படிங்கிறது கிட்டக்க வரவே வராது. ச ஏவேதம் சசஜாக்ரே பகவான் ஆத்ம மாயா சதசத் ரூபயாச்சாசௌ குணமையா குணோ விபுஹு பாவயத்யேஷ சத்வேன லோகான் வை லோக பாவனஹா லீலாவதாரா நுரதோ தேவதிரியங் நராதிஷும். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய லீலைய, அவன் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள், லீலைகள், அவனுடைய அவதாரங்கள், என்னென்ன ரூபம் எடுத்தான், எப்படி எடுத்தான் அப்படிங்கிறத நான் சொல்றேன் என்று இந்த இரண்டாவது அத்தியாயத்தை சூத பௌராணிகர் அழகா பூர்த்தி பண்றார். அதோட இன்னைக்கு நாம கிளாஸ் முடிச்சுப்போம். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.